சொல்லாமல்லே நீ எங்கே சென்றாலும் நிழலாயிருப்பேனடி. உன்னை போல அழகு ஓவியம் என் வாழ்வில் வந்தது அதிசயம். இந்த மனசுக்கு ஆசைகள் ஆயிரும், ஆசைகள் ஓடு வாழ பெண்ணே நீ அருகில் வேண்டும். வேண்டும் வேண்டும் வேண்டும் என் அருகில் நீ வேண்டும். உள்ளதை போவே நீ சிரித்தாகிடியும் என் வாழ்வே. படித்தேனது உன்னிடம் நானே. நிறம் முகம் பாராதாதல் என்னொரு சொல்லி கண்ணுக்குள் இருக்கவும் கண்ணும் சிரிக்கொண்டு போதும். உருவத்தை கற்பனை கொள்ளாக தேடின தேடல் நீதான் அடி முடிவு. தடைகள் தள்ளி வந்து முன்னே நான் நெருங்கின கடலில் மூழ்காமல் முன்னில மூழ்கி